गंगा शंखा शकावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्ते सुधाजरी பாதமந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதமந்தனம் செய்யடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர்வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர்வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.